உங்கள் சட்டையில் 100 ரூபாய் இருந்தது. ஓகே, உங்களுக்கு கிளியராக தெரியும் நீங்கள் எடுக்கலை, அந்த வீட்டில் ஒரு பையன்தான் இருக்கிறான், ஸோ அவன் தான் எடுத்துருக்கணும். அண்ட் யூ நோ ஃபார் கிளியர் தட் அவன் காசை எடுத்துட்டான். நவ் யூ ஆர் எக்ஸ்ட்ரீம்லி அப்செட், ரைட்? எனக்கு தெரியாமல் காசை எடுத்துட்டான். ஒரு டிப்பிக்கல் பேரண்ட் இந்த சிச்சுவேஷனை எப்படி டீல் பண்ணுவாங்க? ஒத்துக்கோ. நீங்கள் போய் கேட்குறீங்க, டே காசு காணும். சாதா குழந்தை என்ன சொல்லும்? அவனா சத்திய ஹரிச்சந்திரன் நீ வளர்த்துன்னு இருக்கிறீங்க, நான் பார்க்கவே இல்லை, நான் எடுக்கலன்னு. ஸோ ஆல்ரெடி யுவர் அப்செட், மணி இஸ் டேக்கன். நோ செகண்ட் அப்செட், நீ போய் வேற சொல்றியா? ஸோ நவ் இட் பிகம்ஸ் அன் அப்செஷன் டு கெட் யுவர் சைல்ட் டு அக்செப்ட் தட் ஹி ஸ்டோல் அண்ட் தட் ஹி லைட். ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்போ இந்த கான்வர்சேஷன் எப்படி போகும்? I have not taken. போயிட்டுருக்கோம். அண்ட் வாட்ஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப்? போவோம், அதிகமாயிடும். அதுக்கப்புறமா எவ்ரி கான்வர்சேஷன் தட் யூ ஹேவ் இஸ் கலர்ட் பை த சேம் எக்ஸ்பீரியன்ஸ். நவ் நீ ஏன் எடுத்த அப்படின்ற அந்த சைக்கோ அனாலிசிஸ் பண்ணுறப்போ, வி டோன்ட் நோ, த சைல்ட் ஹிம்செல்ஃப் டசன்ட் நோ வை ஹி டுக். நமக்கே தெரியாது. நம்ம சில வார்த்தைகள் சில மாதிரி நடந்துக்கிறோம், ஏன் நடந்துக்கிறோன்றது நமக்கே தெரியாது. ஸோ த மோர் யூ ஆர் கோயிங் டு கெட் ட்ரை டு ஃபோக்கஸ் ஆன் கெட்டிங் த மோட்டிவேஷன் அவுட், இட்ஸ் அ லூசிங் கேம், இட்ஸ் அ லூசிங் பேட்டில், ரைட்? ஸோ ஹவு டு யூ கேரி திஸ் கான்வர்சேஷன், ரைட்? ஸோ அண்ணா காசு காணும், ஆ எனக்கு தெரியாதுப்பா, நான் எடுக்கல அண்ணா, இதில் நான் வச்சேன், ஐ நோ தட் த மணி இஸ் மிஸ்ஸிங் அண்ட் ஐ எக்ஸ்பெக்ட் மை சைல்ட் டு டெல் மீ வென் தே நீட் த மணி, ரைட்? ஐ எக்ஸ்பெக்ட் மை சைல்ட், ஐ எக்ஸ்பெக்ட் டு பி நோட்டட் வென் யூ ஆர் இன் நீட் ஆஃப் மணி, ஐ எக்ஸ்பெக்ட் மை திங்ஸ் டு பி கெப்ட் நாட் மெடில்டு வித், நாட் டேக்கன் வித், ரைட்? யூ ஹாவ் டு ஸ்டேட் யுவர் எக்ஸ்பெக்டேஷன். இந்த வீட்டில் சில ஸ்டாண்டர்ட்ஸ் ரொம்ப முக்கியம். For some reason you got tempted, the next time I will be extremely upset, right? And appa illama after a point of time you need to take them for a walk without making eye contact. Idu inda consequence ku inda action ku inda consequence abindra oru sila disciplines vandu it has to be set in place. Adha na separate address pandren, but for now state your expectations. Abindna oru oru veetukkum oru oru value system irukum. அந்த வேல்யூ சிஸ்டமை யூ நீட் டு ஸ்டேட்டட் ஆஸ் ஆஃபன் ஆஸ் யூ குட். த சிச்சுவேஷன் ஷுட் பி அபவுட் யுவர் எக்ஸ்பெக்டேஷன், நாட் அபவுட் தியர் ஃபெயிலிங்ஸ்.